शुभान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाधि शीत किरण श्री श्रीनिवासात् गुरोर्लब्ध श्रीधर चक्र लांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांति दमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यम वैराग्याचार वार्धव वरद पद मुखे लक्ष्मणेन्यस्त भारम श्री वागीशात्तुर्यम शठरिपेतिराड्वेद चूडार्य मूर्तिम नूतनम श्रीरंगनाथम नवकरिमथनम ब्रह्म तंत्रम श्रयामः श्री तुरगवदन पादु संतत परिचरण मात्र परमार्थः जेतु श्रीमान अभिनव रंगेन्द्र ब्रह्म तंत्र परकालः श्रीशैल वंश निजता तंड सिंह सूरे पादाम्बुज प्रणयनम तदवाप्त मंत्रम श्रीमंत सिंह गुरुवर्य कृपात्त बोधम श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ्यमीडे श्रीरंगलक्ष्मण मुनीन्द्र पदारविंद सेवोपलब्ध निगमांत युगांतरंगम वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकृषम वंदे सदा वरद लक्ष्मण योगी वर्यम पर्याय भाष्यकाराय प्रणतार्थिं मिथुन्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। तस्मै इप भूयो तस्मै नमो मधुजिदङ्घ्रि सरोज तत्त्वज्ञानानुराग महिमातिशयान्तसीम्ने नाथाय नाथमुनयेऽत्र परत्र चापि नित्यं यदीय चरणौ शरणं मदीयम् भूयो नमो परिमिताच्युत भक्ति तत्त्वज्ञानामृताब्धि परिवाह शुभैर्वचोभिः लोकेऽवतीर्ण परमार्थ समग्र भक्ति योत्थाय नाथमुनये यमिनाम्बराय तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपायगतीरुदारः सन्दर्शयन् निरमिमीत पुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு அந்த ஸ்லோகத்துல தான் இருக்கோம். அந்த ஸ்லோகத்துல இருக்கச்ச கடைசியா ரெண்டு காரிக்கைகள் பார்த்தோம். காரிக்கைனா உக்த அர்த்தங்களை சங்கிரகம் பண்ணி சொல்ற ஒரு ஸ்லோகத்துக்கு அது காரிக்கை என்று பெயர். கரோதி இதி காரிக்கா என ஒரு இதுவரை சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுனால சில சமயங்கள்ல பிரமாண வச்சனங்களை எடுக்கச்சியும் அந்த மாதிரி பிரமாணங்களை அப்படியே எடுக்கச்ச அதுக்கு காரிக்கான்னு பேர் கிடையாது, அது பிரமாணம். சர்வ கர்ம வினிர்மோக்ஷே முக்தி பேத கதம் பவேத் கர்மைக தேச யோகேத்து நமக்கு இது நடக்கல இன்னும் இல்ல கரெக்ட். நம்ம எதுவரையில் நிறுத்தினோம் ஒரு நிமிஷம் யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? தெரியாது கரெக்ட் அடையனேதான் ஆரம்பிச்சு சொல்லணும். ஏன்னா யாருன்னு புக் இல்ல. யாருன்னா புத்தகம் வச்சுட்டு இருக்கீங்களா? வச்சுட்டு ஃபாலோ பண்றீங்களா? அடியேன் இல்ல சுவாமி இல்ல அடிய. சரி சரி சரி சரி ஞாபகம் வருது ஓரளவுக்கு. அதாவது இங்க இருந்து ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சம் முன்னில இருந்து ஆரம்பிச்சுட்டா நல்லது. தஸ்மின் கைவல்யம் கைவல்ய மோக்ஷம் இல்ல அப்படின்றது தேசிகர் திருவுள்ளோன்னு சொல்லி முடிச்சுங்க அடிய. ஆத்ம மாத்திர ஆத்ம மாத்திரானுபவ சக்திய ததுபாய அனுஷ்டாயினா காகத்திருத்தி சேத் ஆத்ம மாத்திர அனுபவ சக்திய ஒருத்தன் கைவல்யத்திலேயே இழுகிறான். அவன் அவனுக்கு அதுல ஆத்ம மாத்திர அனுபவத்திலேயே அவனுக்கு ஆசக்தி இருக்கு. ஆசக்திக்க ஒரு லைப்பு சில விஷயத்துல சில பேர் லைப்பா, சில பேர் பாதுகா சஸ்திரம் கேக்கத்துல லைப்பா, சில பேர் ஸ்தோத்திர ரத்னத்துல லைப்பா, சில பேர் லக்ஷ்மி சாஸ்திரத்துல லைப்பான்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியாக அந்த ஆத்மானுபவம் மாத்திரத்துல ஆசக்தி உடையவர்கள் என்று சிலர். ஏன்னா இவாளெல்லாம் நாஸ்திகால்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெருமாளை ஒத்துக்காதவா கிடையாது. அவளுக்கு ஆத்மஸ்வரூபத்தை அனுபவம் பண்ணணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஆத்ம மாத்திர அனுபவ சக்தசிய ததுபாய அனுஷ்டாயினா, அதற்கான உபாயத்தை அனுஷ்டானம் செய்பவர்கள், யோகத்துல எழுகிறவர்கள். ததுபாய அனுஷ்டாயினா கா கதிஹி, அவர்களுக்கு என்ன கத்தியானது ஏற்படுறது அப்படின்றதாக கேள்வி கேட்டு, அது என்ன பண்ணிட்டார், இன்னொரு கிளாஸ் நம்ம வந்து அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா வச்சுக்கிறதுக்காக செமினார்ல என்ன பண்ணுவா, திடீர்னு இந்த ஒரு விஷயத்த எடுத்து நடுவுல ஒரு விஷயத்த பத்தி பேசுவா, அதுல அதுக்கு இன்னொரு செமினார் தனியா வைக்கணும்னு இடுவா. அந்த மாதிரியாக பிரம்ம வித்யானுப்ரவேசினாம் அபவர்க்க விஸ்ராந்தவும், பிரம்ம வித்யானுப்ரவேசினாம் யாரு பிரம்ம வித்தியில அனுப்பிரவேசம் பண்றாளோ அவளுக்கு அபவர்க்கம் வந்து இல்லைன்னு ஆயிடுறது. அபவர்க்கம்னா அபவர்க்க விஸ்ராந்தம்ன்றதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் இப்படி சொல்லணும், அபவர்க்கம்னா மோக்ஷம்தான் அவளுக்கு அப்படின்னு ஆயிடுத்து. ஆனா அது இவாளுக்கு கிடையாது. பிரம்ம வித்யானுப்ரவேசினாம் யார் பிரம்ம வித்தியில அனுப்பிரவேசம் பண்ணுகிறார்களோ, அனுப்பிரவேசம் பண்றதுன்னா இது அனுப்பிரவேச சப்தத்தை நம்ம வேற இடத்துல பெருமாளே பண்ற அனுப்பிரவேசம் வேற, அது அது ஒவ்வொரு வஸ்தூலையும் சிருத்தா சிருஷ்டாத்த தேவானு பிராவிசத்தை அந்த அனுப்பிரவேசம் இல்ல, அனுப்பிரவேசம்னாக்க அதுல இழுகிறவர்கள், அதுல இறங்குறவர்கள், அந்த துறையில இறங்குறவர்கள் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம வித்யானுப்பிரவேசினாம் என இப்பெல்லாம் அது எனக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் டவுட் வரும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் வர ஆரம்பிச்சுக்கும். அனுப்பிரவேச சப்தம் வந்ததுன்னா அந்த அனுப்பிரவேச ஞாபகம் வந்துடும். சோ சோ காமயத்தை பகுசியா தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்துன்னு அந்த இடத்துல அது அனுப்பிரவேசம் பெருமாள் பண்றது வேற. இவா பிரம்ம வித்தியில அனுப்பிரவேசம் பண்றாள்னா என்ன அர்த்தம், அதுல இழியறாள், இழிதல் அப்படின்னு ஒரு பதம் யூஸ் பண்றா தமிழ்ல. அந்த துறையில் இறங்குபவர்களுக்கு அபவர்க்க விஸ்ராந்தவு, அது எங்க முடியும்னா பிரம்ம வித்யா அனுப்பிரவேசம் பண்ணி பிரம்ம வித்தியில இருக்கிறவளுக்கு அவளுக்கு மோட்சம்தான் அவளுக்கு பலன் என்று சொல்லியிருக்கிறதுனால தது அபாவேச்ச, அந்த அந்த மோட்சமானது இவளுக்கு பலனாக சொல்ல முடியாதுன்னு தீர்மானம் இருக்கச்ச தத்ததனுகுணேத்தி பாஷ்யாதிஷு திரஷ்டவியம், அவாவ அந்த வெறும் ஆத்மா மாத்திர அனுபவம் பண்றவாளுக்கு அவளுக்கு அனுகுணமான பலன், இவாளுக்கு இவாளுக்கு அனுகுணமான பலன் அப்படின்றதாக பாஷ்யங்க பாஷ்யாதிகள்ல நீங்க பாத்துக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டார். பாஷ்யாதின்னு ஆதி சப்தத்தினால பாஷ்யம் என்ன, ரகசியத்ரய சாரம் என்ன, இன்னும் ஆச்சாரியால் கைவல்யத்தை பத்தி விசாரிக்கிற சாஸ்திரங்கள் என்ன, சாஸ்திர கிரந்தங்கள் என்ன, அதுலெல்லாம் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில என்ன, பகவத்கீதா தாத்பரிய சந்திரிகள்ல பாஷ்யத்துல என்ன, இதுலெல்லாம் போய் பார்க்கணும். சோ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளாஸ் வச்சுட்டு நம்ம அடுத்த கிளாஸே அதுதான் இப்ப விஷயம். இந்த ஸ்லோகம் முடிஞ்சாக்க முடிச்சுட்டு அடுத்தது இந்த விஷயத்தை எடுத்துட்டு ஒரு தடவை விமர்சனம் பண்ணிவிடலாம். அப்புறம் என்னென்ன கிரந்தங்கள்ல என்னென்ன சொல்லிருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். இப்ப மேல இந்த பாஷ்யத்தை அப்படியே பங்கிஷாக போயிட்டு இருக்கோம், அதனால நடுவில் அந்த விஷயத்தை இப்ப கொண்டு வராம அதுக்குன்னு ஒரு தனி சதஸ் மாதிரி தனி கிளாஸ் வச்சுடலாம். ஐஸ்வர்யாத்யர்த்தினாம் தத்த பிரதர்சனம் அப்படி ஔதாரிய கிருத்தியமேவ, சில பேர் ஐஸ்வர்யார்த்திகளா இருக்கா லோகத்துல, அவளுக்கு தத்தத் பிரதர்சனம் அப்பி அதத பெருமாள் கொடுக்கறதுன்றதோ இல்ல அதது அந்தந்த பலனை சொல்றதெல்லாம் அந்தந்த பலனை ஐஸ்வர்யாதிகளை கேட்கிறவாளுக்கு ஐஸ்வர்யாதிகள் பலனா கிடைக்கிறதுன்னு சொல்ற வசனங்கள். ஏன்னா மோக்ஷத்தையே அனுபவி மோக்ஷத்தையே ஆசைப்படுறவாளுக்கு கூட சின்னதாக ஐஸ்வர்ய காமனையும் பெருமாள் பூர்த்தி பண்ணி வைப்பார். ஏன்னா மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவர், அவ்வளவு பெரிய பலனை கொடுக்கக்கூடியவர், இந்த சின்ன பலனை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி வைக்க மாட்டாரா, நிச்சயமாக வைப்பார் அப்படின்ட்டு ஐஸ்வர்யாத்யர்த்தினாம் தத்த பிரதர்சனம் அப்பி அந்தந்த ஐஸ்வர்யத்தினுடைய பலன், அது அந்தந்த ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுறவளுக்கு அந்தந்த ஐஸ்வர்யத்தை பலனாக சொல்ற சாஸ்திரங்களோ இல்ல சொல்ற வச்சனங்களோ அவளோ இல்ல ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசூக்திகளோ எல்லாமே பெருமாளுடைய ஔதாரிய கிருத்தியமேவ, அவருடைய ஔதாரியத்தினுடைய கிருத்தியம், என்ன ஔதாரியத்தினால பண்ற கிருத்தியங்கள் காரியங்கள்னு அர்த்தம். சோ பெருமாளுடைய ஔதாரியம் எப்படிப்பட்டதுனா ஒரு ரகுநாத ஆச்சார சுவாமி இருக்கிற அவருடைய ஔதாரியம் மாதிரி அது ஔதாரியம். ஏன்னா ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட அது அவாந்தரமா ஏதோ நம்ம ஏதோ இது அதுன்னு கேட்டாலும் அவர் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றார் பாருங்க. அந்த மாதிரியாக மோட்சத்தையே கேட்கிறவாளுக்கு கூட ஆமுஷ்மிக பிரதஹா ஹரிஹி ஐஹிகான்யபி புரயதி அப்படின்றதாக சாஸ்திர வச்சனங்கள் இருக்கு. அதுக்கு ஏதோ ஸ்லோகம் இருக்கு, அது எனக்கு ஸ்லோகம் ஞாபகம் வரலன்றதுனால அந்த அப்படியே அதனுடைய அனுவாதம் பண்ணிட்டேன். அதாவது மோக்ஷப்பிரதோ ஹரிஹி அப்படின்னு வருது. அது எப்பாவது தேடி அதையும் சொல்றேன். தத்தத் பிரதிஷனம் அப்படி ஔதாரிய கிருத்தியமே இப்ப அபவர்கா சர்வகர்ம அத்தியந்த உச்சேதேன விசேஷ அவித்யா நிவர்த்தி லட்சண பரிபூர்ண பிரம்ம. வாட் இஸ் அபவர்கா? அபவர்கான்ற சப்தம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, சில சமயத்துல சொர்க்க சப்தத்துல கூட அபவர்க்க சப்தத்தை பிரயோகம் பண்ணிவிடுறா. ஆனா சொர்க்க சப்தத்தையும் மோக்ஷார்த்தகத்திலையும் பிரயோகம் பண்ணிருக்கு கட்டோபனிஷத்துல. ஏன்னா அதனால சொர்க்க சப்தத்துக்கும் மோக்ஷம்னு அர்த்தம் உண்டு, அபவர்க்க சப்தத்துக்கும் சொர்க்கம்ன்ற அர்த்தமும் சில இடங்கள்ல உண்டு. ஆனா மோக்ஷம்ன்றது என்ன, அபவர்க்கம்னா வஸ்துதா என்ன அப்படின்னா முக்கிய விருத்தியா என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்வ கர்ம அத்தியந்த உச்சேதேன அபவர்கா இஸ் ஈக்வல் டு சர்வ கர்ம அத்தியந்த உச்சேதேன. எல்லா கர்மாக்களும் அத்தியந்த உச்சேதனா எல்லாம் தீர்மானமா போயிட்டு அர்த்தம். அத்தியந்த உச்சேதேன நிசேஷ அவித்யா நிவர்த்தி லட்சண, நிசேஷ அவித்யினுடைய நிவர்த்தி என்கின்ற லட்சணன அர்த்தம், என்கின்ற அர்த்தம் அது நிவர்த்தி லட்சண நிவர்த்தி சுரூபமான பரிபூர்ண பிரம்மானுபவா. இந்த லட்சணவோ ரூபாவோ வந்து வச்சுக்கோ, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்ற வழக்கம் உண்டு, நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். ரூப லட்சணன்ற சப்தம் வந்துனா இஸ் ஈக்வல் டு போட்டுருங்கோ அப்படின்னு அர்த்தம். இஸ் ஈக்வல் டுன்னு போட்டீங்கன்னா அதுக்கு முன்ன இருக்கிறதும் அதுக்கு அப்புறம் சொல்ல போற விஷயமும் வந்து ஒண்ணுதான் அர்த்தம். அதுதான் இந்த ரூப சப்தத்துக்கும் லட்சண சப்தத்துக்கும் ஜென்ரலா எல்லாட்லயும் இல்ல, அது பாக்கணும். லட்சணான வேற, அது வந்து சமாசாந்தர்கதமான லட்சண சப்தம் வந்ததுன்னாக்க அந்த இடத்துல இஸ் ஈக்வல் டுன்னு அர்த்தம். அபவர்கா இஸ் ஈக்வல் டு அபவர்கான்னு அங்கேயே ஒரு சாமானாதிகரண்யன பிரயோகம் இருக்கு. ஏன்னா அபவர்கா பிரம்மானுபவா அப்படின்னு சொல்ல போறார். கடைசியில முடிக்க போச்சையும் பிரதமா விபக்தி இருக்கு. சோ எப்ப ரெண்டு விபக்தி ஒரே மாதிரி இருக்கோ அப்ப அது ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம். ஒன்னு இஸ் ஈக்வல் டு அர்த்தம். விசேஷ விசேஷ பாவங்கள் சொல்லச்சு கூட நம்ம என்ன பண்றோம், அந்த விசேஷத்து என்ன லிங்கமோ என்ன வச்சனமோ என்ன விபக்தியோ அதே விபக்தி அதே வச்சனோ அதே லிங்கம் தான் விசேஷங்களுக்கு எல்லாம் இருக்கு. ராமோ ராஜமணிஹி சதா விஜயத்தே ராம் ராம ராமஹா ராஜமணிஹின்ற. சோ ராஜமணிஹி இஸ் அப்ஜெக்டிவ் டு ராமஹா, தென் ராமஹா அண்ட் ராஜமணிஹி போத்தாரின் பிரதமா விபக்தி அண்ட் புல்லிங்கம் ஏகவச்சனம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரியாக அபவர்கா சர்வகர்மாத்தியந்தோ சேதேன நிசேஷா வித்யா நிவர்த்தி லட்சண பரிபூர்ண பிரம்மானுபவா. அபவர்கா இஸ் ஈக்வல் டு என்ன அர்த்தம்னா, இது வந்து இந்த ரூப லட்சண சப்தங்கள் இல்லாத கூட விபக்தி ஒன்னா இருந்தாலே நம்ம வந்து இஸ் ஈக்வல் டு போடலாம். ராமஹா இஸ் ஈக்வல் டு ராஜமணிஹி அப்படின்னு விசேஷன விசேஷ பாவங்கள் எங்கெல்லாம் அப்ஜெக்டிவ் அண்ட் நவுன் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இஸ் ஈக்வல் டு போடலாம். அது ஜென்ரல் ரூல். அது தவிர இந்த லட்சண சப்தம் வந்தாலோ ரூப சப்தம் வந்தாலோ கூட போடலாம். இந்த இடத்துல லட்சணாக்கு பதில் யூ கேன் சப்ளாண்ட் திஸ் வித் ரூப ஆல்சோ. விசேஷ அவித்யா நிவர்த்தி ரூப பரிபூர்ண பிரம்மானுபவம் கொஞ்சம் சம்ஸ்கிருத விபத்தியும் அப்பதான் வரும், அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சச்சா அபவர்கா சர்வ கர்ம அத்தியந்த உச்சேதேன என்ன, அது அது அதுக்கு என்ன அர்த்தம், எல்லா கர்மாக்களும் அத்தியந்தம் போயிடணும். என்ன இன்க்ளூடிங் பிராரப்த கர்மாக்கள், அந்த பிராரப்த கர்மாக்களோட சேர்த்து எல்லாம் போயிடுதுன்னா. ஏன்னா பெருமாள் முதல்ல பரசமர்ப்பணம் ஆன உடனே அவளுக்கு பிராரப்தேத்தரமான கர்மாக்களை அழிச்சு விடுறார். பிராரப்த கர்மா அனுவர்த்திக்கிறது, அந்த பிராரப்த கர்மாவும் எப்ப போறதோன்றதுதான் இந்த சர்வ கர்மன்ற சப்தமானது சொல். சர்வ அது ஒன்று இல்லாம அதுக்குதான் பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் பிராமாதிகம் ச உத்தரம்ன்றார் பாருங்க. அது என்ன என்னன்னா, அதுக்கப்புறம் நம்ம பண்ற தப்புகள் அது புத்திபூர்வகமா இருக்கலாம் அபுத்திபூர்வகமா இருக்கலாம், எல்லாத்தையும் பெருமாள் அதையும் நிவர்த்தி பண்றார். ஒரு தடவை நம்ம இதெல்லாம் கொஞ்சம் போக்கிடுங்க சுவாமி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாரமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அது பெருமாள் அதை பிரார்த்தனை பண்ற விதத்துல ஆச்சாரியால் மூலமா பிரார்த்தனை பண்ணச்ச கிருப பண்ணி ஔதாரியத்தோட அதெல்லாத்தையும் நாசம் பண்றார் நம்மளுடைய கர்மாக்கள்லாம். அதனால அபவர்கா இஸ் ஈக்குவல் டு சர்வ கர்மாத்தியந்த உச்சேதேன. ஏன்னா இதெல்லாம் அதுவா நடக்கிறதுன்னு நினைச்சுட்டு கூடாது, எல்லாமே பகவத் சங்கல்பாத்தியனம் தான். நம்ம சம்பிரதாயத்துல ஒரு சின்ன விஷயம் கூட பகவத் சங்கல்பம் இல்லைன்னா அது நடக்காது. அந்த எத்தனை நம்மளாம் இப்போ இந்த பகவத் சங்கல்பத்துக்கு நம்ம நம்ம கட்டுப்படணும்ன்றதுக்காக தான் எல்லாமே சந்திரன் சூரியன் எல்லாம் அதது அதனுடைய காரியத்தை கரெக்டா பண்ணிட்டு இருக்குது. நம்ம தான் சரியா சில சமயங்கள்ல கரெக்டா பண்ண முடியாம போயிடுறதே தவிர, நேச்சர் பாருங்க எவ்வளவு அனுவர்த்திக்கிறது பெருமாளுடைய ஆக்ஞைய, அதே மாதிரி நம்மளும் அனுவர்த்திக்கணும்ன்ற எண்ணத்தோட சர்வகர்ம அப்போ காரியங்கள் பண்ணாக்க உத்தரகிருத்தியம் சரியா இருந்ததுன்னா சர்வகர்மாத்தியந்த உச்சேதம் ஏற்படுறது. உத்தரகிருத்தியம் ரொம்ப, அதனாலதான் உத்தரகிருத்தியாதிகாரம் தனியா ஸ்பெஷலா சாதிக்கிறார் சுவாமி தேசி. அதனால உத்தரகிருத்தியங்கள் அதாவது பரசமர்ப்பணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கோம்ன்றது ரொம்ப முக்கியம். அது அந்த அத்தியந்த உச்சேதேன ரொம்ப பயப்படுத்துற மாதிரி நினைச்சுன்றாதீங்க, இருக்கிற விஷயத்த சொல்றேன் சாஸ்திரிய மரியாதைய. அதுக்கப்புறம் தான் பெருமாள் வந்து நம்மள மரசமர்ப்பணம்னு ஒன்னு ஆயிடுத்துனா அவனுக்கு மோட்சம்ன்றது நிச்சயம், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஆனா உத்தரகிருத்தியத்தை பெருமாள் அவசியம் கூர்ந்து கவனிப்பார். அதனால உத்தரகிருத்தியம் நன்னா இருக்கணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால உத்தரகிருத்தியம் சரியில்லைன்னா மோட்சம் கிடைக்காதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவனை மறுபடியும் அவனை நேர்வழிக்கு கொண்டு வந்து சிக்ஷையா பெனகயன் குளோடிகரோதி பிரபு அப்படின்றதுக்கெல்லாம் இதான் விஷயம். உச்சேதேன நிசேஷ அவித்யா நிவர்த்தி லட்சண பரிபூர்ண பிரம்மானுபவ நிசேஷ. அப்ப என்ன ஆறுது, சர்வகர்ம அத்தியந்த உச்சேதம், உச்சேதான அதெல்லாம் டிலீட் ஆச்சுனாக்க நிசேஷ அவித்யா நிவர்த்தி ஏற்படுறது. எந்த ஒரு விதமான அவித்தியையும் அவனுக்கு இருக்கிறது இல்ல. அவித்தியா இந்த இடத்துல அஜ்ஞானம் மட்டும் இல்ல, அவித்தியினா கர்மாக்கள், எல்லா கர்மாக்களும் போயிடுறது. ஏன்னா அவித்யா கர்ம சம்யான்யா திருத்தீயா சக்தி ரிஷ்யதே என்றதாக விஷ்ணு புராண வச்சனத்தை சுவாமி பாஷ்யக்காரர் எடுத்து காமிக்கிறார். அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா மிருதம் அஸ்னுதேன்ற இடத்துல அவித்யா கர்மனா அப்படின்னு அர்த்தம் எழுதுறார். சோ அவித்யானா இந்த இடத்துல கர்மாவும் அர்த்தம் அஜ்ஞானமும் அர்த்தம். நிசேஷ அவித்யா நிவர்த்தி லட்சண பரிபூர்ண பிரம்ம அனுபவ லட்சண ரூப அதுதான் நிசேஷ அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டுருத்துன்னா ஆட்டோமேட்டிக்கா பரிபூர்ண பிரம்ம அனுபவமானது ஏற்படுறது அப்படின்னு அர்த்தம். அவித்யா நிவர்த்தி லட்சண பரிபூர்ண சச்ச அகர்மாதீன சச்ச அகர்மாதீன சுவாமியபிமத ஸ்வச்சந்த சேஷவர்த்தி பரியந்தா, அது கர்மாதீனம் கிடையாது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிடைக்கிற அவனுக்கு கைங்கரியங்கள் இருக்கே, பகவத் கைங்கரியம் இருக்கே. மோக்ஷத்துல மோக்ஷானந்தம்னா ஏதோ நினைச்சுட்டு இருக்க கூடாது, மோக்ஷானந்தம்னாலே கைங்கரியம் தான். இங்கே அதான சுவாமின் பண்ணிட்டு இருக்கா, ஆமா ஏ சாமம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியம்ன்றதுனால இங்க கைங்கரியம் பண்ணா அங்கேயும் கைங்கரியமே கிடைக்கும். அதனால சச்ச கைங்கரியம் பண்ணா அங்க என்னன்னா ஒரு டயர்ட்னஸே கிடையாது, அங்க யாருக்கும் டயர்ட்னஸ் கிடையாது. எவ்வளவு காரியம் பண்ணாலும் அவ டயர்ட் ஆறுதில்லை, வயசும் அதிகம் ஆறுதில்லை, வயசே ஆறுதில்லை என்றும் 25 வயசு தான் சாதிப்பார் சாதிப்பாள் ஆச்சாரியால். என்ன ஏன்னா சின்ன வயசா இருந்தாலும் கைங்கரியம் பண்ண முடியாது, அதனால அங்க என்னடா வயசுனா 25 ஒரு மனசுல ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கா. சோ ஏன்னா 25 ரொம்ப நல்ல வயசு, 25 எல்லா விதமான கைங்கரியமும் பண்றதுக்கான ஒரு சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் இருக்கிற வயசு, அதனால அந்த வயசுல அந்த வயசுலயே கைங்கரியம் பண்ணிட்டு அங்க அதே வயசாகாம சந்தி சூரேகான்ற மாதிரி இவாளும் இருப்பான் நித்தியசூரிகள் மாதிரி. நச்ச சச்ச அகர்மா மாதிரின்னு சொல்றது, ஏன்னா நித்தியசூரிகள் வேற, இவாள்லாம் கர்மாவெல்லாம் அனுபவிச்சு இங்கேருந்து சிரமப்பட்டு அதுக்கப்புறம் பகவத் அனுகிரகத்தினால மோட்சத்தை அடைந்தவர்கள் இவர்கள் மூமுக்ஷுக்களா இருந்து. நித்யாள் அப்படி கிடையாது, நித்தியசூரிகள் அப்படி கிடையாது, எப்பவுமே அவளுக்கு நித்தியமான பகவத் அனுபவமே, எப்பவுமே அவ கர்மாதீனமா இங்க வந்ததில்லை. இங்க வருவா ஆனா கர்மாதீனமா வரமாட்டா. பாஷ்யக்காரர் எழுனார் ஆதிசேஷனுடைய அவதாரமாக கர்மாதீனமாக எழல, அது கர்மாதீனமா இருந்த சரீரமா இருந்தா அது அதனுடைய விஷயமே வேற. ஏன்னா சுவாமி பாஷ்யக்காரர் எப்பவும் கடைசி காலம் அது அது அதுவும் அவருடைய பகவத் சங்கல்பத்தினால திருநாட்டு அலங்கரிச்சதுல வயசாயிடுத்து அப்படின்னு பரமபதிக்கல. ஏன்னா பகவத் சங்கல்பம் அங்க எழுதணும் அவ்வளவுதான், அந்த மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமாவே அவன் என்ன சொல்றான், காளிதாசன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றான், இந்த ரகுவம்சத்து ராஜாக்களை பத்தி பேசச்ச யோகேனாந்தே தனுத்தியஜாம் அப்படின்றான். யோகத்தினால அவர்கள் தன்னுடைய சுவாதீனத்தோட உசிரை விடுவார்கள், உயிரை விடுவார்கள். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளாம் ஜாயஸ்வ மரியஸ்வன்ற மாதிரி நம்ம ஏதோ போயிடுறோம், நம்மளால இருக்க முடியல போயிடுறோம், அந்த மாதிரி ஸ்திதி ஏற்படக்கூடாது. அவ தன்னுடைய இஷ்டமாக எனக்கு இது வந்துருச்சு, எனக்கு கடைசி காலம் வந்துருச்சு, இதோ நான் சுவாதீனமாக என்னுடைய உசிர தியாகம் பண்றேன் அப்படின்ற மாதிரியாக யோகேன அந்தே தனுத்தியஜாம் அப்படின்றதாக சொல்றார். ஏன்னா அது அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கணுமா, வெறும யோகம் பண்ணிட்டே இருப்பா அப்படியே போயிடுவான்னு வச்சுக்கலாமேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தனுத்தியாகம் பண்றதுன்றது வந்து ஒரு அது வந்து பெருமாளுக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய ஆகுதி மாதிரி தான் அதனாலதான் அந்தியஷ்டி வந்து குமாரர் தான் பண்ணணும். ஏன்னா ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்றதாக வேதமே சொல்றது. ஆத்மாவை புத்திரநாமாசி, அதனால இந்த தேகத்தை நம்மளே ஆகுதி பண்ண வேண்டிய பரிஸ்தியில நம்ம பண்ண முடியாது, அதனால அவா பண்றா அப்படின்றதுதான் தாத்பரியம். இது ஒரு பெரிய யஜ்ஞம், இது பிரம்மமேத சம்ஸ்காரம்னு, அதுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. அதுக்கு அதெல்லாம் இல்லாம இப்ப நம்ம எல்லாம் வேற வேற மாதிரி போறது இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கே இந்த சாஸ்திர மரியாதை தெரிஞ்சதுன்னா ஐயோ இந்த மாதிரி எல்லாம் அனுஷ்டானம் பண்றாளே வாழலாம், எவ்வளவு தப்பு அப்படின்னு தோணும். ஆனா வேற வழியும் இல்லாம இருப்பா நிறைய சமயத்துல யாரும், அதனால யாரையும் யார் விஷயத்திலயும் அபச்சாரப்படாம இருக்கணும் நம்ம. ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன கர்மகதி என்ன எப்படின்றது நம்மளுக்கு புரியவே புரியாது. சச்சா அகர்மாதீன, அந்த மோக்ஷம்ன்றது என்னன்னா அகர்மாதீனமாக ஏதோதோ விஷயம் வந்துடுறது நம்மளுக்கு. இந்த இந்த விஷயம்தான் முக்கியம். யாருடைய மனசுலயாவது ஏதாவது சந்தேகம் கிரியேட் ஆயிடுமோன்றதுக்காக, அந்த கிரியேட் ஆக போற சந்தேகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய ஸ்திதியில சில சமயத்துல நம்ம ஆயிடுறோம். உபன்யாசம் இல்லையா, உபன்யாசம்னா இன்னும் கூட இன்னும் விஸ்தாரம் பண்ணலாம். ஆனா நம்ம அதே சமயத்துல பங்கிஷாக போகணும். சச்ச அகர்ம அடையன்தான், அடையன் மேலதான் தப்பு, க்ஷமிக்கணும் எல்லாரும். இந்த பங்கிய அனுப்ப மறந்துட்டேன். சச்ச அகர்மாதீன சுவாமியபிமத்தை ஸ்வச்சந்த சேஷவர்த்தி பரியந்தா. பெருமாள் சுவாமின்னா இந்த இடத்துல சுவாமின்ற சப்தமே பெருமாளை மட்டும்தான் குறிக்கும், வேற யாரும் சுவாமியே கிடையாது லோகத்துல இல்லையா. ஜெகத் சுவாமி அவர் தான், ஜெகத் மொத்தத்தின் ஜெகந்நாதா. நாதகானாலும் சுவாமினாலும் ஒரே அர்த்தம் தான், ஜெகந்நாதா ஜெகத் ஜெகன். அதெல்லாம் அவ என்ன பண்ணிட்டா, ஒரு ஜெகந்நாத சுவாமி நயனபதகாமி பவத்துமேன்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம். பூரியில அந்த ஸ்லோகம் தெரியாதவா கிடையாது. காஞ்சிபுரத்துல வரதராஜ பஞ்சாசத்து தெரிஞ்சிருக்கணும்ன்ற நியமம் இருக்கா மாதிரி, தேவநாயக பஞ்சாசத்து தெரியலன்னாக்க ஸ்ரீபரம் இது திருவேந்தபுரத்துல இருக்கிற வாழ்க்கை அவ்வளவு வசதி இல்லை. அந்த மாதிரியாக அந்த ஊர்ல இருக்க வாழ்க்கை இந்த ஜெகநாதாஷ்டகம்ன்ற ஜெகநாத சுவாமி ஜெகன்னிக்கு போட்டீங்கன்னா வந்துடும். கிடாம்பி சுவாமி எல்லாத்தையும் போட்டிருக்காரு அவருடைய சைட்ல, ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவத்துமே அப்படின்னு நீங்க வெப்ல தேடினா கூட எங்க வேணாலும் கிடைச்சிடும். அற்புதமா இருக்கும் ஸ்லோகங்கள், கல்கண்டு மாதிரி இருக்கும் ஸ்லோகம். சச்ச அகர்மாதீன சுவாமி அபிமத்தை, தன்னுடைய சுவாமியான பெருமாளுடைய ஸ்ரீமன் நாராயண அபிமத்தை ஸ்வச்சந்த சேஷவர்த்தி பரியந்தா, அதுவும் ஸ்வச்சந்தமான. என அங்க ஸ்வச்சந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவன் இஷ்டப்படின்னு அர்த்தம். ஆனா இவன் இஷ்டமே பெருமாளுடைய இஷ்டத்துக்கு அதீனமா தான் இருக்கும், அதனால கவலையே கிடையாது. ஏன்னா இவருடைய மனசுல இச்சைன்னு ஒண்ணு, இந்த லோகத்துல என்ன ஆறுது, நம்ம மனசுல ஒரு இச்சையானது உண்டாருது. ஆனா பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறோம், சில சமயத்துல நடக்கிறது சில சமயத்துல நடக்க மாட்டேன்றது. ஆனா அங்க எல்லாமே நடக்கும், ஏன்னா இவருக்குன்னு தனி இச்சையே கிடையாது. பகவத் இச்சாதீன இச்சை தான் இந்த டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுற. இப்போ மோக்ஷம்னா என்னன்னா பெருமாளுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது, நம்மளுக்கா நம்மளுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்றோம். இப்ப இந்த இடத்துல ஐயோ வேண்டாம்ப்பா இந்த வஸ்து வேண்டாம்ப்பா, என் உடம்புக்கு ஆகாது, இல்ல இனிமே இந்த வயசுக்கு மேல எனக்கு என்னப்பா இதெல்லாம் தேவையில்லை எனக்கு. அது வஸ்துதா ஒரு விஷயத்த நம்மளுக்குன்னு நமக்குன்னு ஆக்கிக்கிறதுன்றது ஏதோ ஒரு ஒரு ஏஜ் பரியந்தம் தான். யாருன்னா கொடுத்தா வாங்கிக்கணும், யாருன்னா கொடுத்தா நம்மளுக்கு தேவை இருக்குன்றது. ஒரு ஏஜ் ஆயிடுத்துன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்ல தோணும் இல்லையா. அது இங்க தோன்றது சில பேருக்கு. அதனால கர்ம அது வந்து அபிமத்தமான சுவாமி அபிமத்தமான வஸ்துக்கள்ல ஸ்வச்சந்த சேஷவர்த்தி பரியந்தா. ஸ்வச்சந்தன்றதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன் கூடவே. தன்னை நம்மளுக்கு இச்சையே கிடையாது, தனியான இச்சையே கிடையாது, பகவத தீன இச்சை தான் அங்க இருக்குமான படினால. கைங்கரியத்துல நான் இந்த கைங்கரியம் கொட கைங்கரியம் நான் தான் பண்ணுவேன், இல்ல அது என்னது தீபட்டி கைங்கரியம் தான் பண்ணுவேன் அப்படின்னு அங்க போட்டி எல்லாம் வராது. அதனால நான் இங்க நான் தான் சேவிக்கணும், இங்க நீ தான் சேவிக்கணும், அந்த மாதிரி சண்டைக்கெல்லாமும் இடம் கிடையாது அந்த இடத்துல. அகர்மாதீன சுவாமி அபிமத்தை சேஷவர்த்தி, எப்படிப்பட்ட சேஷவர்த்தி அப்படின்னா அகர்மாதீன சேஷவர்த்தி. இதெல்லாம் சேஷவர்த்திக்கு விசேஷணம். சேஷவர்த்தின்றது என்ன, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் சேஷவர்த்தி. ஆடியன் ஒரு ஸ்லோகத்துல கூட இப்ப லேட்டஸ்டா ஆடியன் எழுதின ஸ்லோகத்துல சேஷவர்த்தி அப்படின்னா ஆதிசேஷன் வந்து ஆதிசேஷனை பெருமாள் நியமிக்கிறார். ஏன்னா நான் வந்து சூத்திரம் எல்லாம் பண்ணிட்டேன், சூத்திரம் எல்லாம் பண்ணிருக்கேனே தவிர கொஞ்சம் சில சூத்திரங்கள் சில விஷயங்கள்லாம் விட்டுட்டேன், பண்ணல உமுக்காதான் விட்டுட்டு வந்திருக்கேன், சேஷவர்த்தி பண்ணணும், சேஷ கைங்கரியமா இருக்கு, சேஷ கைங்கரியத்தை ஆதிசேஷனே பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால சேஷவர்த்தி விதாத்தும்னு சேஷ மூர்த்தி அவாத்தரத்து அப்படின்றதாக அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் பப்ளிகேஷன் பண்ணச்ச அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ல ஸ்லோகத்துல இருக்கு. சேஷான சேஷவர்த்தினா என்ன அப்படின்னா சேஷ சேஷால்னா யாரு, நம்ம எல்லாம் பகவத் சேஷபூத்தாள். சர்வசேஷி ஸ்ரீயப்பத்தின்னு சொல்ற சேஷிக்கு சுவாமிக்கு சேஷபூதால நம்ம பண்ற அந்த விருத்தி என்னன்னா கைங்கரியம். என்ன சுவாமி தேவளுக்கு என்ன விருத்தி அப்படின்னு கேட்பா. புரிஞ்சு இல்ல புரிஞ்சுக்காத இன்னும் விருத்தின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? லௌகிக்கால சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் அவ்வளவு ஈடுபட்டிருக்க மாட்டா. அங்க என்ன விருத்தி அப்படின்னு வா. இவ வந்து சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா. சோ அங்க அந்த காலத்துல இந்த காலத்துல அதெல்லாம் இங்கிலீஷ் சப்தத்திலயே கேட்டுருவோம், அதனால கவலை கிடையாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவா, என்ன விருத்தி அப்படின்னு வா. என்ன விருத்தினா என்ன உத்தியோகம்னு அர்த்தம். இப்ப உத்தியோக சப்தத்துக்கே அர்த்தம் என்னன்னா பிரயத்னம்னு அர்த்தம். அது என்னவோ போய் போய் உத்தியோகம்னா ஜாப்ன்ற அர்த்தத்துக்கு வந்துருச்சு. உத்தியோகம் அது அது வேற இன்னொன்னு. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு ஒரு ஸ்திரீகள் பரிபாஷ வச்சுட்டு இருக்கா. ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்ல தான் சொல்றா உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு. உத்தியோகம்னா பிரயத்தனப்பட்டு இருக்கிறது புருஷ லட்சணம் அர்த்தம். அதனாலதான் அத புருஷக்காரா அப்படின்னு சொல்றது பிரயத்னம். அது சேஷ விருத்தி. விருத்தின சேஷ விருத்தி அப்படின்னா சொந்த விருத்தி. அது இருக்கிறதுலயே பெரிய விருத்தி எதுனா இந்த பாகவத சேஷத்துவமும் சரி பகவத் சேஷத்துவமும் தான் இந்த லோகத்துல உத்கிருஷ்டமானது. அதை ரெண்டுத்தையும் விடாம அது ரெண்டும் இல்லாம நம்ம எங்கெங்கயோ விருத்தி பண்றோம், யார் யாருடையோ விருத்தி பண்றோம். பகவத் சப்தத்துக்கு அர்த்தமே தெரியாத வாழ்ந்தத்துல எல்லாம் விருத்தி பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனா பாகவத ஆழ்ந்தத்துல விருத்தி பண்ணச்சா நம்மளுக்கு சிரமம் ஏற்பட்டது சமயத்துல. ஆனா வஸ்துதா என்னடனா பாகவத சேஷத்துவமும் பகவத் சேஷத்துவம் ரெண்டுதான் உசந்த விஷயம். அத சுவாமி பாஷ்யக்காரர் தன்னுடைய கடைசி ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல்னார். முக்கியமான காரியங்கள்ல கடைசியா என்ன பண்ணார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பக்கலில் ஒதுங்கி வர்த்தித்தல் அப்படின்னார். அது ஒதுங்கி வர்த்தித்தல்னா என்ன அர்த்தம், வர்த்தி வர்த்தித்தல்னாலும் இந்த விருத்தி தான் அர்த்தம். விருத்தி அந்த வர்த்தித்தல்னா என்ன அர்த்தம்னா கைங்கரியம் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஆச்சாரிய இடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு சேஷ விருத்தி. அது பகவத் சேஷத்துவம் உண்டு, பாகவத சேஷத்துவம் உண்டு. அங்கேயும் வந்து அங்க சர்வதா சர்வ எல்லாரும் பகவத் சேஷபூத்தால் தான். ஆனா பாகவத சேஷபூதத்துவமும் தெரியும் அவளுக்கு, சுதந்திரமாவே தெரியும், சுவச்சந்தமாவே தெரியும் அவளுக்கு பகவத் சேஷத்துவம் பாகவத. ஏன்னா இங்கேயே அனுஷ்டானம் பண்ணிருக்கா, இங்கேயே பாகவத சேஷத்துவ அனுஷ்டானம் பண்ணிருக்கிறதுனால அங்கேயும் ஏதாமம் பிரபத்தியந்தேன்ற கணக்குல பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவம் வர்றதுக்கு தடங்கள் இல்லை. ஈதிருஷ அனுபவே இப்படிப்பட்ட பிரம்மானுபவத்தில், ஏன்னா பிரம்மானுபவம்னா என்னன்னு சொன்னார் இப்போ, பரிபூர்ண பிரம்மானுபவா நாம சச்ச அகர்மாதீன சுவாமி அபிமத ஸ்வச்சந்த சேஷவர்த்தி. அகர்மாதீனமாகவும் அது சுவாமியபிமத்தமாகவும் இருக்கக்கூடிய ஸ்வச்சந்த சேஷவர்த்தி தான் அந்த இடத்துல பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது அப்படின்னு சாதிச்சார். இப்ப நம்ம என்ன பண்றோம், வரதனை சேவிக்க போறோம், அப்படியே கண்ணை அப்படியே கண்ணை எடுக்காம பார்த்துட்டு இருக்கோம். அங்க யாருன்னா எதனா ஒரு இதை பண்ணணும்னு சொன்னாக்க அப்பா நம்மள கூட பார்த்து ஒரு கைங்கரியம் சொன்னாலே அப்படின்ட்டு கிடுகிடுன்னு போய் பண்றோம் பாருங்க. அந்த அதுல ஒரு ஆனந்தம் ஏற்படுறது பாருங்க. அப்ப எங்கேயோ சரீரத்துல உற்சாகம் வருது பாருங்க. உடம்பே முடியாதவனா இருந்தா கூட அந்த சமயத்துல கைங்கரியம்னு கொடுத்துட்டா கிடுகிட்டுன்னு எங்கேருந்தோ சக்தி வருது, கிடுகிட்டுன்னு பண்றான். அந்த மாதிரியாக ஈதிருஷ அனுபவே ரகுநாதாச்சார சுவாமி நன்னா அவருடைய அனுபவங்கள் இதெல்லாம் பிரமாணம் அவருக்கு. அவருக்கு எங்கேருந்து சக்தி வருதுன்னு அவருக்கு பெருமாள் கொடுக்குற சக்தி தான். அந்த மாதிரியாக பெருமாள் அந்த மாதிரி சக்தியை கொடுக்குறார் நம்மளுக்கு. இங்கேயும் கொடுக்குறாரு, அங்கேயும் கொடுக்குறாரு. நல்ல நல்ல ஆசைகள் வேணும் நம்ம மனசுல, அவ்வளவுதான் விஷயம். ஈதிருஷ அனுபவே யதான கிரிய இந்த மாதிரி பிரம்மானுபவத்தை பத்தி விஷயத்துல சில ஸ்லோகங்கள் பிரமாணமாக சாதிக்கிறார். இத்தியாதிக அனுசந்தேயம்னு சாதிக்கிறார். என்ன அனுசந்தேயம் அப்படின்னா யதா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அது அந்த விஷயத்துல. பெரியவா சொல்றா இந்த விஷயத்துல எல்லாம் என்னென்னமோ சில விஷ்ணு புராண வச்சனங்களை எடுக்கிற. யதான கிரியத்தே ஜோத்ஸ்னா மல பிரக்ஷாளனான் மணேஹே தோஷ பிரகாணம் ஆத்மன கிரியத்தே ததா. ஒரு ஸ்லோகமா சொல்றேன், மூணு ஸ்லோகம் தான் எடுத்திருக்கார். யதா ந கிரியத்தே ஜோத்ஸ்னா மல பிரக்ஷாளனான் மணேஹி. ஒருத்தனுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு மணி மணின ரத்னமானது ஏதோ பூமியை தோண்டச்ச கிடைச்சது. பூமியை தோண்டச்ச ரத்னம் கிடைச்சது எப்படா இருக்கும்னா அது தூளிகள்லாம் படிஞ்சு அதுல வந்து அழுக்கெல்லாம் ஒட்டிண்டே இருக்கும். அது அதை என்ன பண்ணுவான், அவன் கொஞ்சம் ஜலத்தை போட்டு நன்னா அலம்பி நன்னா துடைப்பான். துடைச்சா என்ன ஆகும்னா அதுல ஒரு தேஜஸ் ஆனது மிளிரும், தேஜஸ் ஆனது வரும். அங்க வந்து அந்த தேஜஸை இவன் பண்ணானா அப்படின்னு கேட்டா இவன் தேஜஸ பண்ணல, அதுல இருக்கிறது தான் வெளியில வருது. இப்போ அடியன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அடியன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறனா கிடையாது. ஞானமானது அது இருக்கு, அதுவே வருது, அதுவே ஏற்படுறது தான். ஞானத்தை யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அதைதான் இங்க சாதிக்கிற. ஞானத்தை யாரும் பண்ண முடியாது. ஜோத்ஸ்னா மலப்பிரக்ஷால மணியை ஆசிரியிருக்கிற அந்த ஜோத்ஸ்னா, மணியில அந்த ஜோத்ஸ்னான பிரகாசமானது இருக்கு. மணியில இருக்கிற பிரகாசம் தான் வந்து வெறுமை அந்த மல அபசரணம், மலத்தை போக்குறது, மேல இருக்கிற மலத்தை போக்குறது அப்படின்ற காரியத்தினால அதுவா வெளியில வருது. ரெண்டு காரியம், மலத்தை போக்கினாலே அது வெளியில தெரியறது, அதனால அது தனியா நம்ம ஒண்ணும் பண்றது இல்லைன்னு அர்த்தம். இந்த சுவிட்ச போட்டா லைட் எரியறது, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அதுகளுக்கு புரியுறது, சொல்லி கொடுக்கறதுன்றதுனால புரியுறது. அவளுடைய ஞானமானது எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நம்ம துடைக்கிறோம், அவ்வளவுதான். அழுக்க தொடச்ச ஆட்டோமேட்டிக்கா அது ஞானமானது வருது. யதா நக்ரியத்தே ஜோத்ஸ்னா மலப்பிரக்ஷாலனான் மணே தோஷ பிரகாணாத்து ந ஞானம் ஆத்மன கிரியத்தே ததா. அந்த தோஷங்கள்லாம் போயிடுத்துன்னா, கர்மகிருத்தமான தோஷங்கள் போச்சுன்னா ஆத்மனஹா ஞானம் நக்ரியத்தே, ஆத்மாவுக்கு ஞானமானது பண்ணப்படுவதில்லை. ஆத்மாவுக்கு ஞானம் ஸ்வதா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. ஏன்னா ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் நுட்டு பண்ணி வச்சுக்க வேண்டிய ஸ்லோகங்கள். யதா நக்ரியத்தே ஜோத்ஸ்நாமல பிரக்ஷாலனான் மணேஹி தோஷ பிரகாணான் ஞானம் ஆத்மன கிரியத்தே ததா யதோதபான கரணாத். அதே ஒரு ஒரு ஊர்ல ஒவ்வொரு விதமா சேவிப்பா. மேல்கோட்டையில பெருமாளுக்கு ஸ்லோகம் சமர்ப்பிக்கிற கிரமம் இப்படிதான். யதான கிரியத்தே ஜோத்ஸ்நாமல பிரக்ஷாலனான் மணேஹி தோஷ பிரகாணான் ஞானம் ஆத்மன கிரியத்தே ததா அப்படி அப்படி சொல்லுவா. ரொம்ப அழகா இருக்கு. அவ அவ சொல்றத கேட்டா என்ன அழகா இருக்கு. தோஷ யதா உதபான கரணாத்து கிரியத்தேன ஜலாம்பரம், யதா உதபான கரணாத்து கிரியத்தேன ஜலாம்பரம். அது நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் தோன்றோம், தோண்டினா ஜலம் கிடைக்கிறது. அங்க ஜலம் இருக்கு. நம்ம நம்ம அந்த அந்த அதுக்கு மேல இருக்கிற அந்த வஸ்துக்கள், வேண்டாத வஸ்துக்கள்லாம் எடுத்துட்டோம்னா ஜலம் ஜலமானது கிடைக்கிறது. நம்ம ஜலாம்பரம்னு ஒண்ணு தனியா, ஜலாகாசம்னு ஒண்ணு தனியா கிரியேட் பண்றது இல்லை. சதேவநீயத்தே வியக்தி மசத சம்பவ குதா, இருக்கிறது தான் வெளியில வருமே தவிர சதேவ வியக்தின்யத்தே, சது இருக்கிற வஸ்து தான் அது நம்மளுக்கு அபிவியக்தமாருது. அபிவியக்தமாருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லாத வஸ்துவை நம்ம எங்கேயுமே கிரியேட் பண்றது. அந்த ஜலத்தை நீ பண்ணிருக்கியா அப்படின்னா ஜலத்தை நம்ம பண்ணல, அது வெறுமை அதை மூடின்னு இருந்த மண்ணை எடுத்தோம், அவ்வளவுதான் நம்ம பண்ண காரியம். அந்த மாதிரியாக சதேவநீயத்தே வியக்தி, இருக்கிற வஸ்துதான் வெளியில தெரியுமே தவிர அசத சம்பவ குதா, அசத்தான வஸ்துக்கு சம்பவம் எங்க, அசத்தான வஸ்து எங்கேயும் உண்டாகவே உண்டாகாது. லோகத்துல நம்மளும் சத்காரியவாதம் அப்படின்னு ஒத்துன்னு இருக்கோம். சாங்கியால் மாதிரி நம்மளும் சத்காரியவாதிகள், நம் அசத்காரியவாதிகள் இல்லை. இல்லாத வஸ்து எங்கேயும் உண்டாகாது. இருக்கிற வஸ்துவை தான் நம்ம வந்து அதனாலதான் என்ன சொல்லுவான்னா, எல்லாமே டிஸ்கவரி தானே தவிர என்ன, டிஸ்கவரி தானே தவிர இன்வென்ஷன் ஒண்ணுமே கிடையாது. நியாயமா பார்க்க போனா இன்வென்ஷன் சப்தத்துக்கும் டிஸ்கவரின்ற சப்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்வென்ஷனா இவனா கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணு, எதுவுமே வசதாக இன்வென்ஷனே கிடையாது, எல்லாமே டிஸ்கவரி தான். நத்திங் இஸ் இன்வென்டெட் பை எனி ஒன் ஹியர், டிஸ்கவர்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து எந்த தியரியா இருந்தாலும் அவன் இன்வென்ட் பண்ணான், இவன் இன்வென்ட் பண்ணான்னு சொல்றதெல்லாம் இல்ல, கைண்ட் ஆஃப் டிஸ்கவரி ஒன்லி. இங்க இருக்கிற லோகத்துல வேற யாருக்கும் தெரியாததுனால அதை நம்ம இன்வென்ஷன் சொல்றோம். மற்றபடி நம்ம இந்த லோகத்துல இல்லாத வசதியை எதையும் கொண்டு வரவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அசத்தாசம் வேதாந்த திருஷ்டியில இந்த மாதிரி. அதனால லோகத்துல இன்வென்ஷன் சப்தமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை யாரும் கிரகிச்சுட்டு இருக்கூடாது. ஏன்னா அது அதுக்கு அந்தந்த ஒரு தகுதி இருக்கு. அந்தந்த டயத்துல அந்தந்த வேதாந்தத்துல சொல்லச்ச லோகத்துல இன்வென்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டார், டிஸ்கவரி தான் எல்லாம் சொல்லிட்டார். அதனால நீங்க எல்லாம் இன்வென்ஷன் பண்ணிட்டுதான் சயின்டிஸ்ட் எல்லாம் பீத்திக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அவாழ்ந்த போய் சொல்லிடக்கூடாது நம்ம. ஏன்னா அது அது ஏன் அதுனா அது அந்த ஸ்டேட்டஸ்ல அதுக்கு இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவரிக்கும் வேற அர்த்தம் இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்ததுனாக்க அந்த விஷயத்துல ஃபர்தரா எதனா கொஞ்சம் பண்ணிருந்தா அது டிஸ்கவரின்னு தான் சொல்ல முடியும். நியூட்டன் தியரி எல்லாம் வந்ததுன்னா அது அதெல்லாம் இன்வென்ஷன் தான் அவளை பொறுத்தவரையில். நியூட்டன் தியரி வந்தாவட்டு எத்தனையோ அதுக்கேற்ற மாதிரியான அதை ஆசிரியச்சு அந்த தியரிகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம டிஸ்கவரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இங்க சதேவ நீயத்தே வியக்தி, கொஞ்சம் லௌகிக்கமா போறேன் க்ஷமிக்கணும், சதேவ நீயத்தே வியக்தி, இருக்கிற வஸ்துதான் வியக்தி வியக்தமா இருதே தவிர வியக்தி நீயத்தேனா it comes to our light, it comes to our focus. vyaktim niyate asat sambhava kutaha, asatnudaya asatana vastuku illada vastuku nartu asatna namba lokathile yareyo veyirome anda asat illa asataha illada vastunudaya illadathunudaya sambhavam yerpaadu endradu kutaha இருக்கவே இருக்காது. அதாவது இல்லாத வஸ்து வந்து சம்பவிக்காது. ததா ஹேயகுணத்வம்சாத் அவபோதாதயா குணாஹ பிரகாஷ்யந்தே ந ஜன்யந்தே நித்யா ஏவ ஆத்மனோஹிதே. அழகான ஸ்லோகங்கள், மூணு ஸ்லோகம். இதெல்லாம் சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம பேசணும்னா கூட, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா கூட, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்தாபகமான பிரமாணத்தை ஆச்சாரியால் கொடுக்குறாப்பார். ததா ஹேயகுணத்வம்சாத் நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டாத குணங்கள்லாம், ஹேய குணங்கள்லாம் துவஸ்தமாயிடுத்துனா அவபோதாதயா குணாஹா. அவபோதம்னா ஞானம், அவபோ ஞான பிரபிருத்தியா குணாஹா. ஞானம் என்ன, ஆனந்தத்துவம் என்ன, அவலத்துவம் என்ன, அதெல்லாம் அந்த மாதிரி குணங்கள்லாம் அவபோதாதயா குணாஹா பிரகாஷியந்தே, தே அப்பியர் ந ஜன்யந்தே, தே டோன்ட் கெட் தர் ஸ்வரூபம் தென். ஆஸ் இஃப் அது வந்து கடமெல்லாம் எதுவுமே உற்பத்தி மாறதே கிடையாதுன்னு தான் சொல்லிட்டாரு. எதுவுமே எதுவுமே உற்பத்தி மாறது கிடையாது, இருக்கிறது வருது அவ்வளவுதான். ந ஜன்யந்தே, தே ஆர் நாட் கெட்டிங் கிரியேட்டட். நித்யா ஏவ ஆத்மனோஹிதே, ஆத்மாவுக்கு இவைகள் எல்லாம் நித்தியம்தான், எப்பவுமே இருக்கிற சுபாவங்கள் தான் இவைகள்லாம் அப்படின்னு இந்த மூணு ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். இத்தியாதிக்கம் அத்தியாதிக்கம் அனுசந்தேயம் அப்படின்னுட்டு ததுபாயா. இப்ப என்ன பண்ணார், இப்ப என்ன என்ன வரையில் ஆச்சு அப்படின்னாக்க, தத்வேன யா சித்து அச்சித்து ஈஸ்வர தத் சுவாவ என்ன போக அப்பவர்க்க, போகம் என்ன அப்பவர்க்கம் என்ன, இதுவரையில நம்ம பார்த்தோம். அப்பவர்க்க சப்தத்துக்கு அர்த்தத்துலதான் நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டோம். இப்ப ததுபாய கதீருதாரஹான்னு ததுபாயாஹா அப்படின்ற விஷயத்துக்கு வர, ததுபாயாஹானா என்ன, அந்த மோட்சத்தை அடைவதற்கான உபாயங்கள். தத்தது அதிகாராத்யா அவாவாளுடைய அதிகாரம், தத்தது அதிகார பிரவர்த்தி லட்சணம் தர்ம பிரஜாபதி ரதா அவாவாளுடைய அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரியான உபாயங்கள். என அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம், சாட்சாத்தாக பிரம்ம வித்தியில அதிகாரம், இல்ல கர்ம வித்தியில அதிகாரம் அப்படின்னு ஒரு வேதாத்தியனத்துல அதிகாரம். சில பேர் வேதாத்தியனெல்லாம் இருக்கு இல்லையா, ததுபாயாகனா இந்த இடத்துல பகவத் பிராப்தி உபாயங்களே எல்லாம் அதுவே விவக்ஷித்தோம். அது ததாதிகாராத்யா அப்படின்னு இருக்கீங்க, ஏதோ ஒரு கரெக்ஷன் போடணும், அதை போட்டுட்டு அப்புறம் தத்ததாதிகாராத்யா புஸ்தகம் கிடைக்கவே இல்லை. பிரவிற்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதாபிரவீத், நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத் இத்தி விபத்திய உக்தாக. அவளுடைய அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரின்னு சொல்லச்ச, பிரவிற்த்தி லட்சணமான தர்மங்கள் நிவர்த்தி லட்சணமான தர்மங்கள்னு ரெண்டு சொல்லியிருக்கா. பிரவிற்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதாபிரவீத், பிரஜாபதி என்ற பிரம்மாவானவர் பிரவிற்த்தி லட்சணமான தர்மத்தை, பிரவிற்த்தி ரூப நான் சொன்னேன், பிரவிற்த்தி இஸ் ஈக்வல் டு தர்ம, பிரவிற்த்தி தர்மம் பிரவிருத்தியாகிற தர்மம் அதை பிரஜாபதி அப்ரவீத், லட்சணம் வந்தா ரூபம்னு சொல்லியிருக்கேன். பிரவிற்த்தி ரூபம் தர்மம் பிரவிற்த்தி லட்சணம் தர்மம், அதாவது பிரவிற்த்தி என்கிற தர்மத்தை பிரஜாபதி சொன்னார். நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத், நிவர்த்தி என பிரவிற்த்தினா நிவர்த்தினா சாதாரணமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஈடுபடுதல், ஈடுபடாமல் இருத்தல், எல்லா விஷயத்திலயும் ஈடுபடுதல். என்னென்ன பகவத் சம்பந்தியான விஷயங்கள் எல்லாத்திலயும் நம்ம தலையிட்டு நம்ம காரியம் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிப்பது என்பது. ஏன்னா நம்மளுக்கு ஏன் வம்பு அங்க போய் அவ அந்த சண்டையெல்லாம் நம்ம எதுக்கு அப்படின்ட்டு தூரவே இருக்கிறது சிலர். எந்த விஷயத்திலயும் அவ நிவர்த்தி தர்மம், அப்புறம் நிவர்த்தியின் தர்மம் ஆசித்தாகான்னு அவளையும் வசத்தி தான் சொல்றார். நிவர்த்தால் சர்வ கர்ம நிவர்த்தி வரணும்ன்றதுக்காக எல்லாத்துலேருந்தும் பட்டும் படாமல் இருக்கிறது. என்னன்னா ஒரு மனுஷன் பிரவிற்த்தியில தான் இருப்பான், எப்பவுமே பிரவிற்த்தி தான், பிரவிற்த்தி தர்மத்துலதான் முதல்ல இருப்பான் ஒருத்தன். ஏன்னா சதிசம் சேஷ்டத்தே சுவஸ்யா பிரகிருத்தேகே ஞானவான பி, ஒரு ஞானவானா இருந்தாலும் கூட அவனுடைய பிரகிருதிக்கு ஏத்த மாதிரிதான் அவனால பிஹேவ் பண்ண முடியும் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அந்தந்த பிரவிற்த்தி தர்மத்துல இருக்கிறவா தான், நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்திய அகர்ம கிருத்து, ஒரு ஒரு கர்மாவையும் பண்ணாம வெறுமா ஒத்தனால இருக்க முடியாது அப்படின்றது பிரவிற்த்தி தர்மம். ஆனா அதெல்லாம் அனுபவிச்சு அதெல்லாம் நம்மளுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, பட்டும் படாமல் இருக்கிறது. என்ன சொல்றான் காளிதாசனே ஒரு தடவை, ஒரு ரகுவம்சத்து ராஜாக்களை பத்தி சொல்லச்ச, அவ ஒரு தடவை ராஜா ராஜ்யத்தை வந்து பிள்ளை இடத்துல ஒப்படைச்சுட்டாள்னா அதுக்கப்புறம் வந்து அவ அந்த ராஜ்ய பக்கம் போக மாட்டா. அவ பாட்டுக்கு வன பிராந்தத்துல தன்னுடைய பத்னியோட யோகம் தபஸ் பண்றதுக்கு போயிடுவா. எப்படிடா ராஜ்யத்தை பாப்பான்னா, ஒரு மாட்டு பொண்ணை பாக்குற மாதிரி பாப்பா அப்படின்னு சாதிக்கணும். ஒரு மாட்டு பொண்ணு இடத்துல எவ்வளவு அதிகாரம் உண்டு, அப்படின்றது தெரியணுமோ இல்லையோ, அது தெரிஞ்சுக்கலாம் கஷ்டம் இல்லையா. அதனால அதுல அதை தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு இவ்வளவுதான் அதிகாரம், இவ்வளவுதான் சொல்லலாம் அவளை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி என்னப்பா ராஜ்யம் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா, ஒரு சிரமமும் இல்லதானே அப்படின்னு கேட்கலாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த விஷயத்திலயும் தலையிட மாட்டாள். அது நிவர்த்தி தர்மம், பிரவர்த்தி தர்மத்துல இருந்தவாதான், ஆனா அதுக்கப்புறம் நிவர்த்தி தர்மத்துக்கு போயிடுவாவா. சோ பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவித்து, யாருக்கு பிரவர்த்தியே தர்மம் அவளுடைய அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி தானே, அவளுடைய சதிருசம் சேஷ்டத்தை என்ன சொன்ன மாதிரியாக அவளுடைய பிரகிருதிக்கு ஏத்த மாதிரிதான் அவ்வா விவகரிக்க முடியும். அதனால என்னடா நான் ஈடுபாடு அதிகம் இருக்கிறது, நிறைய காரியம் பண்ணணும், நிறைய காரியம் பண்ணணும்னு கடைசி வரையில் காரியமே பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா அது அது ஒண்ணு தப்பு கிடையாது, அது பிரவர்த்தி தர்மம். பிரவர்த்தி தர்மம் எப்படின்னா வேதாத்தியனம் பண்ணவாள் அவளை ரட்சிக்கணும்ன்றதுக்காக சுதர்சன தாத்தாச்சார சுவாமி ட்ரஸ்ட் வச்சு கடைசி பரியந்தம் அந்த வேத பாராயணத்தை ரட்சிக்கிறதுக்காக தன் உயிர் மூச்சு வரையில் பாடுபட்டார் அப்படின்றோம். என்னன்னா அது பிரவர்த்தி தர்மம், அது அதுல அது அது அந்த தர்மத்துல ஈடுபட்டு அந்த இன்னிவரையில் காஞ்சிபுரத்துல வேத பாராயணமானது ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்கு வேண்டிய ஸ்திரமான ஒரு பணியை அவர் பண்ணியிருக்கார். மேல இருக்கிறவளும் ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கார். அது பிரவர்த்தி தர்மம், பிரவர்த்தி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத், நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத். பெருமாள் நாராயணன் என்ன பண்ணார், அந்த பத்ரிகாசிரமவாசி நாராயண ரிஷின்னு சொல்றோமே, அந்த நாராயண ரிஷி நம்ம அஷ்டாட்சரம் பண்ணச்ச ஜபத்துல ஜபத்துக்கு ரிஷி அங்கநியாசம் இது நியாசங்கள் பண்ணச்ச சொல்றோம் பாருங்க, ஹிருதயாதி நியாசத்துல ரிஷிர் பத்ரிகாசிரமவாசி நாராயண ரிஷின்னு ரிஷிய சொல்றோம். அந்த ரிஷியானவர் ரிஷிர் நாராயணான் இருக்கு, தர்மம் ரிஷிர் நாராயணா பிரவீத்னு இருக்கு. பத்ரிகாசிரமவாசி நாராயண ரிஷின்னு பகதான் நாராயண ரிஷின்னு சொல்றோம், ஸ்ரீமன் நாராயணன் தான். தர்மம் தர்மம் ரிஷிர் நாராயணா, நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணா அப்ரவீத் என்பதாக அவர் நிவர்த்தி எல்லாத்துல இருந்தும் வெளியில வருது, எல்லாத்துல இருந்தும் மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா அந்த அந்த கை கூப்பிண்டு ஆச்சாரியால் போட்டோ எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு அவள் நிவர்த்தி தர்மத்துல இருக்காள், எந்த விஷயத்திலயும் ஈடுபாடு இல்லாம நிவர்த்தி தர்மத்துல இருக்கான்னு தெரியும் நம்ம இல்லையா. நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத் இது விபஜ்ய உக்தாஹா, இது ரெண்டத்தையும் தத்ததாதி அது ஒரு சின்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அதுல, அது என்னன்னு பார்த்துக்க அப்புறம். தத்தது அதிக அதிகாராத் தத்ததாதி தத்தத ஆதிகாராத்யாஹா அப்படின்னு இருக்கு, என்ன மிஸ்டேக்னு பார்க்கணும். பிரவர்த்தி அதாவது இல்ல என்ன தெரியுதுன்னா தர்மமானது ரெண்டு விதமா இருக்கு, பிரவர்த்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணம்ன்றதான விபாகம் பண்ணி அவளுடைய அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணுவேன். அதிகாரம்னா என்ன அர்த்தம்னா எதுக்கு யாருடைய பிரகிருதி எந்த எதுல ஈடுபடுத்துறதோ அதுல அவளுடைய அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி பண்ண விபஜ்ய உக்தா. சித்தி ரூபாச தேவதாதயா சர்வசாதாரணாக பிரதான பிரசித்த உபாயஸ்து யதார்கம் ததாவித தர்மத்வய வசீகரணீயதையா நித்திய சித்தா புருஷோத்தம ஏவ. பாருங்க இதுல ரெண்டு ரெண்டு விதம் இருக்கு. சித்தி ரூபாச தேவதாதயா சர்வசாதாரணா, அப்புறம் பிரதான பிரதான பிரதான பிரசித்த உபாயஸ்துன்றதா அப்புறம் சொல்ற சித்தி ரூபாக அப்படின்னா இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது தான் எல்லாமே உபாயங்கள்லாம். சித்தி ரூபாச்ச தேவதாதயா தேவதைகள் தேவதை முதலானவர்கள்லாம் ஒரு உபாயங்கள், சர்வசாதாரணாக எல்லாருக்கும் எல்லா கர்மாக்களுக்கு எல்லாமும் சாதாரணம், எல்லா கர்மாவுக்கும் சாதாரணமான தேவதைகள் பிரம்மா ருத்ரன் வருணன் யமன் எல்லாரும் இவா எல்லாரும் தேவதைகள்லாம் இருக்காளே தேவதாதயா வாயுஹு அக்னிஹி என எல்லாரும் ஏன்னா எல்லாரும் பூர்வ பூர்வ அதாவது பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல பிரதிபாதிதம் பண்ண தேவதைகள் எல்லாரும் வாயுஹு எல்லாரும் வந்து தேவதாதயா சர்வசாதாரணா எல்லாருக்கும் சாதாரணம். யார் யார் சர்வ என்ன நடத்தும் பிரவிற்த்தி லட்சணமா தர்மத்தை ஆசிரியிக்கிறவாளுக்கும் நிவர்த்தி லட்சணமான தர்மத்தை ஆசிரியிக்கிறவாளுக்கும் ரெண்டு பேருக்கும் பொதுவானவர் சித்தி ரூபாச தேவதாதயா சர்வசாதாரணா. தேவதாதயான்னு ஆதிசப்தத்தினால தேவதா அப்புறம் ஆதிசப்தத்தினால என்ன எடுத்துக்கணும்னா கர்மாக்கள்லாம் எடுத்துக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்க விஷயங்கள் ஏற்கனவே சர்வசாதாரணம் எல்லாரும் பண்ற நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் சர்வசாதாரணம். பிரதான பிரசித்த உபாயஸ்து யதார்ஹம் ததாவித தர்மத்வய வசீகரணீயதையா நித்திய சித்தா புருஷோத்தமேவ. ததாவித தர்மத்வயம் பிரவர்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் ரெண்டுத்துக்கும் வசீகரணத்தையா நித்திய சித்தா எப்பவுமே சித்திச்சென்று சித்தமாக இருக்கிற சித்த சித்தோபாயம்னு சொல்றோமே அப்படிப்பட்ட அது உபாயன்றதுனால நித்திய சித்தா உபாயா புருஷோத்தம ஏவ சித்தோபாயம் சொல்றோம். சித்தோபாயம் சாத்தியோபாயம் ரெண்டு இருக்கு இல்லையா, சித்தோபாயம் இது. கதாவபி அடுத்தது ததுபாய முடிஞ்சது, கதிஹின்னு அடுத்தது ஆரம்பிக்கிற. கதாவபி தச்சப்தா அன்வேத்தி ததுபாய தத்கதி அப்படின்னு சொல்லிக்கணும். ததுபாயக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ததுபாயன்றதுக்கு அப்புறம் தத்கத்தின்னு ஒண்ணு சொல்லிக்கணும் அப்படின்னு தாத்பரியம். நாட் ஒன்லி ததுபாயம், தத்துனா என்ன, அதுக்கு முன்ன சொன்ன சிதசிதீஸ்வர தத் சுபாவ போக அபவர்க அபவர்க உபாயம் அபவர்க கதி, அந்த மோக்ஷத்துக்கு நம்ம போற கதி கமனம் எப்படி அதையும் தெரிஞ்சுக்கணும். கதி சிந்தனாதிகாரம்னு ஒரு அதிகாரமே சாதிக்கிறார் அர்ச்சிதாதிகதி எப்படி போரானவன் அப்படின்றத முக்தோர்ச்சிர்தின பூர்வபக்ஷ ஷடுதங்ம சப்த வாதாம் சுமத் க்ளௌ வித்யுத் குருணேந்திர தாத்ருமஹிதா ஸ்ரீமந்த சிந்துவாப்ளுதா ஸ்ரீ வைகுண்டம் உபேத்திய தத்ர பரபிரம்மணா சாயுஜ்யம் சமவாப்பிய நந்தத்தி சமம் எனைவ தன்யப் புமான். நித்தியம் அனுசந்தானம் பண்ற ஸ்லோகமாக ரெண்டு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அந்த ரெண்டு ஸ்லோகத்துல இது இது கதி சிந்தனம் இது இதுல பண்றார் அம்மாள். கதாவபி தச்சப்தா அன்வேதி, என்ன தச்சப்தம்னா அபவர்க, அபவர்க சப்தம் அபவர்கன்றதுதான் தத்துன்றதுனால எடுத்துக்கணும். சத்கத்தின்னு அர்த்தம் தத் சம்பந்தினி கதி அர்ச்சிராதிகா தூமாதிகா ச. தத் சம்பந்தினி கதி கத்தி எப்படினா அர்ச்சிராதி கத்தி ஒண்ணு இருக்கு, தூமாதி கத்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு ரெண்டு கத்தி இருக்கு. எத்வா சாத்விக ராஜச தாமசாதி பின்னா, அது இல்லைன்னா கத்தி எப்படினா சாத்விக ராஜச தாமசாதி கதிகளை காட்டிலும் பின்னமானது. ததாச்ச கீயத்தே சொல்ற இந்த இந்த கத்தியானது எப்படின்னா சாத்விக வெறும் சுத்த மிஸ்ர சத்துவமான கத்தியும் இல்லை, ராஜச கத்தியும் இல்லை, தாமச கத்தியும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ததாச்ச கீயத்தே ஊர்தம் கச்சந்தி சத்வஸ்தாகா இத்தியாதி, ஊர்தம் கச்சந்தி சத்வஸ்தாகா இல்ல சத்துவத்திலேயே இருக்கிறவர்கள் சத்துவகுணத்தோட இருக்கிறவர்கள் ஊர்தம் கச்சந்தி, ஏன்னா அது லகு சத்துவம் லகு பிரகாசகமிஷ்டம் அப்படின்றதாக சத்துவமானது லகுவானது அது பிரகாசகம்னு. இப்ப இப்ப ஒரு நம்ம ஒரு அர்த்தம் சொல்லணும், என்ன அவன் யார் அர்ச்சிராதிக்கத்தில போறானோ அவனுக்கு தலையில இருக்கிற அந்த நூறு நாடிகளுக்கு மேல இன்னொரு நாடி அந்த சதஞ்சைகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யம் தேஷாம் மூர்தானம் அபினிசிருதைகா தயோர்தமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உத்ரமணே பவந்தீன்றதாக ஸ்ருதியானது அந்த மூர்தன்ய நாடி வழியாக வெளிக்கிளம்புறத சொல்றது. அங்க என்ன சொல்றாருன்னா தத்பிரகாசி தத்வாரஹான்னு சூத்திரக்காரர் ததோ கோக்ரஜ்வலனம் தத்பிரகாசி தத்வாரா வித்யா சாமர்த்தியா தச்சேஷகத்திய அனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்தானுகிரகீதா சதாதிகயான்னு பெரிய சூத்திரம் இருக்கிறதுலயே பிரம்மசூத்திரத்துல இதுதான் பெரிய சூத்திரம். ததோ கோக்ரஜ்வலனம் தத்பிரகாசி தத்வாரஹான் சத்வம் லகு பிரகாசகமிஷ்டம்ன்றதுனால ஊர்தம் கச்சந்தி சத்வஸ்தாக்கும் இந்த சத்வ சப்தத்துக்கும் விசேஷமான அதே ஒரே அர்த்தம் தான். சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம்ன்றதாகவும் சத்துவம் ஒரு மனுஷனை மேல கூட்டுண்டு போறதுன்றதுக்கும் இதெல்லாம் அற்புதமான பிரமாணம். ஊர்தம் கச்சந்தி சத்வஸ்தாஹா அப்படி அந்த வாக்கியத்தை இங்க எடுக்கிறார். இத்தியாதி கதி பரியந்தானாம் அஷ்டானாமிக துவந்த உச்சிதா. சோ இப்ப ஸ்லோகத்துக்கு வர கதி பரியந்தமான எல்லாத்துக்கும் இந்த இடத்துல துவந்த சமாசம் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா சிச்ச அசிச்ச ஈஸ்வரஸ்ட தத் சுபாவஸ்ட போகஸ்ட அபவர்கஸ்ட கதிஷ அப்படின்னு சார்த்தே துவந்துஹான்னு துவந்த சமாசம்னு சொல்லுவோம். என்ன ராமஸ்ட கிருஷ்ணஸ்ட ராமகிருஷ்ணவ் ராமஸ்ட கிருஷ்ணஸ்ட முகுந்தஸ்ட ராமகிருஷ்ண முகுந்தாஹா அப்படின்னு சார்த்தே துவந்துஹான்னு சேன்ற அர்த்தத்துல துவந்த சமாசம் வருதுன்னு சூத்திரம். அந்த துவந்த சமாசமானது இந்த இடத்துல கதி பரியந்தானாம் சிதசிதீஸ்வர தத் சுபாவ போக அபவர்க ததுபாய கதி இருக்கு இல்லையா. தத்துவன யா சித்து அச்சித்து ஈஸ்வர தத் சுவாவ சித் சுவாவ அச்சித் சுவாவ ரெண்டு ஆயிடுத்து இல்லையோ, அதனால சித் சுவாவ அச்சித் சுவாவ அஞ்சு ஆயிடுத்து. தத் சுவாவ போக அபவர்க ததுபாயன்னு எட்டு. அதுல சித் சுவாவும் அச்சித் சுவாவும் ரெண்டு சேர்ந்ததுனால எட்டு ஆயிடுத்து, இல்லைன்னா ஏழுதான் இருக்கும். அது சேர்த்துண்டா எட்டு இல்லைன்னா ஏழு. கதைய சப்தா கதையா சப்தானாம் பிரகாராக இது கேச்சித் கதி பரியந்தானாம் அஷ்டானாமிக துவந்தா உச்சிதா கதையா சப்தானாம் பிரகாராக இது கேச்சித். சில பேர் என்ன சொல்றா கதையா சப்தானாம் அப்படி பிரகார் சப்தானாம்னா அச்சித்தனுடைய கதி சித்தனுடைய கதி அச்சித்தனுடைய கதி ஈஸ்வரனுடைய கத்தி. அவளுடைய கத்தினா என்ன அர்த்தம்னா அவளுடைய சுபாவம்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல ஏழுத்துலயும் இந்த கத்தி சப்தத்தை சேர்க்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றா. கேச்சு உக்தேரேவ அனுத்தம் விரோத்தியாதிக்கம் அப்படி அத்த உபலட்சியத்தை. இந்த சொல்லியிருக்கிற விஷயத்த வச்சுட்டு அது சொல்லாத விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. என்ன அதுக்கு விரோதி தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கணும். மோக்ஷத்துக்கு விரோதியான தத்துவங்கள் என்ன? மோக்ஷத்தை அடைவதற்கான உபாயங்கள் பர்யந்தம் உபாயம் ததுபாய கத்தியர்கள் சொன்னார். ஆனா இதுக்கு விரோதியான தத்துவங்கள் என்ன லோகத்துல? நம்மள மோக்ஷத்தை அடைவிடாமல் பண்ணுபவைகள் எவைகள்? அதுவும் அந்த விரோத்தியாதிக்கம் அப்படி அத்த உபலட்சியத்தை. உபலட்சியத்தைன்னா இதோடையே சேர்த்து சொல்லப்பட்டதுன்னு நினைச்சுக்கணும். உபலட்சணம்னா இந்த ஒரே ஒரு உதாரணத்தோட அந்த உபலட்சணத்தை ஒண்டி சொல்லிடுறேன். இந்த இன்னைக்கும் இந்த ஸ்லோகம் முடிய போறதா தெரியல. டைம் நேரத்துன்னு அந்த இது இன்னொன்று கொண்டு வரலையா வெளியே இருக்கு. உபலட்சியத்தே உபலட்சணம்னா என்னன்னு சொல்லிடுறேன். உபலட்சணம்னா ஒரு சப்தத்தை நம்ம சொல்லச்ச அதுக்கு அந்த அர்த்தம் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற விஷயங்களுக்கும் அதுல ஒரு சூச்சனை கிடைச்சதுன்னா அது உபலட்சணம்னு அர்த்தம். சாதாரணமா தயிரை பாத்துக்கோ காக்காண்டேந்து தயிர பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறா. காக்கேபியா ததி ரக்ஷியதாம் தான் பிரசித்தமா கொடுக்குற உதாரணம். காக்கேபியா ததி ரக்ஷியதாம்னு சொல்லிட்டு தீர்த்தம் கொண்டு வரதுக்கு போறா அம்மா. பையன் என்ன பண்ணா காக்கா தானே வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கா, பூனை வந்தா பரவாயில்லையே அப்படின்ட்டு வந்த மார்ஜாரத்தை குடிக்க விட்டுட்டான். ததிய வந்து காக்கேபியா ரக்ஷியதாம்னு தானே அம்மா சொல்லியிருக்கா. அம்மா வந்து பூனைகிட்டேருந்து காப்பாத்த சொல்லலையோ இல்லையோ, அதனால காக்கா வரலதானேன்னு பாத்துட்டு அவன் பூனைக்கு விட்டுட்டான். அம்மா வந்து வைவாள மாட்டாளா? அப்ப அந்த பையன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காக்கானா வெறும் காக்கா இல்ல, ததிய கெடுக்கக்கூடியதான எந்த ஒண்ணு தயிரை சாப்பிட்டுட்டு போற எந்த ஒரு வஸ்துவையும் நம்ம தடுக்கணும் அப்படின்றது காக்க சப்தம் வந்து உபலட்சணம். எதுக்கு? மார்ஜாராதி நாம உபலட்சணம், பூனை முதலானவை எழுக்கும் அது உபலட்சணம். ஒரு சப்தத்தை தான் சொல்லுவா, அதுக்கு மேல நம்மதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக இந்த இடத்துல கதி பரியந்தம் சொன்ன இந்த ஏழு சொல்லிருக்காளோ எட்டு சொல்லிருக்காளோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, அந்த ஏழோ எட்டோ அது அது அதோட நிறுத்திக்காம அதுக்கு மேல அதுக்கு விரோதிகள் இல்லாம இந்த இடத்துல உபலட்சணம். அத தேப்பி விரோத்தியாதிக்கம் அப்படி அத்த உபலட்சியத்தை. அனேனைவ சப்தேன அனேனைவ சப்த சப்தேன சப்த சப்தைஹி ஏபிரேவ சப்த சப்தைஹி விரோத்தியாதயா அப்படி உபலட்சியந்தே அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அப்புறம் ததுபாய கதிஹி உதாரஹான்னு சாதிக்கிறது. உதாரஹான்ன மைத்ரேயாதீனாம் அஸ்மதாதீனாம் ச பிரத்யுபகாரமனபேக்ஷ்ய தத்வஜான மகாநிதி பிரதாதா உதாரஹான்றதுக்கு அர்த்தம். உதாரமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு தான் ஔதாரியம் அதிகம் இல்லையா? பெருமாளுடைய ஔதாரியத்தை பத்தி நம்ம பார்த்தோம். ஆனா உதாரா சர்வையேவைத்தேன்னு உதாராளாக நம்மளையே பெருமாள் சாதிக்கிறார். சத்ருவிதா பஜன் தேமாம் ஜனா சுகுத்தி அர்ஜுனான்னு சொல்லி உதாராகான்னு சாதிக்கிறார். இப்ப இந்த இடத்துல இந்த பிரசங்கத்துல உதார சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மைத்ரேயாதீனாம் அஸ்மதாதீனாம் ச பிரத்யுபகாரம் அனபேட்சிய. சௌனகர்ணவனார் சொல்றார் மைத்ரேயாதிகளுடைய பிரயோஜனத்தையும் அவர் எதிர்பார்க்கல, ஏதனா பண்ணுவாழ்வாழலாம் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிருந்து பண்ணல. சோ லோகத்துல இருக்கிற நம்மளை காட்டிலும் விலட்சணமான வாழவா அவள்லாம், ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒரு காரியம் பண்றவா. அந்த மாதிரி அவள்லாம் பண்ணதுனாலதான் நம்ம இதெல்லாம் வாசிக்கவே முடியறது. நம்மளும் அதே மாதிரிதான் பண்ணணும், அதேதான் உத்தேசம், நியாயமா அதுதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும். அந்த மாதிரி பண்ண முடியறது இல்ல. மைத்ரேயாதீனாம் அஸ்மதாதீனாம் ச பிரத்யுபகாரம் அனபேட்சிய. நாட் ஒன்லி மைத்ரேயாஸ், நம்ம இன்னைக்கு வாசிக்கிற நம்ம கிட்ட இருந்தும் ஒரு பிரயோஜனம் எதிர்பார்க்கல அவர். பிரத்யுபகாரம் அனபேட்சிய தத்துவஜான மகாநிதி பிரதாதா, தத்துவஜானமாகற ஒரு மகாநிதியை கொடுத்தவர் உதாரஹா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம்னு வருதோ இல்லையோ, உதாரஹா சந்தர்சயன் நிரமிமீத் ஏனச்ச ஏவம் ஆசாசியத்தே புராணாந்தே. புராணத்தினுடைய கடைசியில இதனால்தான் இந்த இப்படி சொல்றோம். பிரதிசத்து பகவான் அசேஷ பும்சாம் ஹரிர் அபஜன்மஜராதிகாம் சமிருத்தி. என்ன சொல்றோம்? பிரதிசத்து பகவான் அசேஷ பும்சாம் ஹரிர் அபஜன்மஜராதிகாம் சமிருத்தி பிரதாத்து. பெருமாள் என்ன பண்ணணும் நம்மளுக்கு எல்லாம் அசேஷ பும்சாம் எல்லாருக்கும், ஏன்னா அந்த அந்த அளவுக்கு உதாரம் ஔதாரியம் உதாரத்தை, ஏன்னா எல்லாருக்கும் பெருமாள் மோட்சத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஒரு மனோபாவம். பிரதிசத்து பகவான் அசேஷ பும்சாம் ஹரிஹி பெருமாளானவர் அபஜன்மஜராதிகாம், ஜன்மஜராதிகள் இல்லாத அப்பன்ற சப்தத்துக்கு டிவைட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். பாருங்க அத அத்த அஜானாயத்து யோக் ஞானம் தத்யாத் தர்மோபதேசனம் கிருஷ்ணாம் வா பிரதீம் தத்யாத் தேன துல்லியம் ந தத்தலம். அஜ்ஞானத்தை போக்கடிப்பதற்காக யஹா எந்த ஒரு ஆச்சாரியரானவர் தானம் ஞானம் தத்யாத் ஞானத்தை கொடுப்பாரோ, தர்மோபதேசனம் அது தர்மத்தை தர்மோபதேசம் என்கிற ஞானத்தை கொடுப்பாரோ, கிருஷ்ணாம் வா பிருத்திவியம் தத்யாத் இந்த சம்பூர்ண பிருத்திவியும் கொடுத்தா கூட தேன துல்லியம் ந தத்பலம் அதுக்கான அது அது வந்து அதுக்கு துல்லியமே ஆகாது. அதனால அதுல இருந்து கிடைக்கிற பலன் இருக்கே அதுக்கு துல்லியமாக இந்த சம்பூர்ண பிருத்திவியும் கொடுத்தாலும் கிடைக்காது அப்படின்னுட்டு அதனுடைய மகிமையே சொல்ற. பிரம்ம வித்யா பிரதானசிய தேவைரப்பின சக்கியத்தே, தெரியுறதுல்லையோ தேவைரப்பின சக்கியத்தே பிரம்ம வித்யா அதாவது பிரம்ம வித்யா பிரதானத்தினுடைய பலன் தேவதைகளாலும் சொல்ல முடியாது. பிரதிப்பிரதானம் அத்தவா தத்யாத் சக்தித ஆதராத், அதே மாதிரி பிரதிப்பிரதானம் எதனா பண்ணலாம் பிரம்ம வித்யக்குன்னா அதுவும் சக்திதா ஆதராத் பிரதிப்பிரதானம் அத்தவா தத்யாத், ஏதோ முடிஞ்சதை கொடுக்கணும்ன்றது தான் கொடுக்க முடியுமே தவிர சம்பூர்ணமா அதுக்கு ஈக்குவலா எதையும் நம்மளால கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். வித்யாதானம் தத்தோதிகம் வித்யாதானம் தத்தோதிகம் இத்தியாதிகம் இன்னொரு பிரமாணம் ஒண்ணு அது பாதிதான் எடுத்திருக்க. வித்யாதானம் அதனுடைய மகிமையை சொல்றது அதுக்கு அதை காட்டிலும் மிகப்பட்ட ஒரு தானம் கிடையாதுன்னு. சந்தர்சயன் இது எல்லாத்தையும் உதார கத்தி ததுபாய கத்தி உதாரஹா எல்லாத்தையும் சந்தர்சயன் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துண்டு. சம்யக் தர்சயன் நன்றாக எடுத்து காமிச்சுண்டு தன்னுடைய விஷ்ணு புராணத்துல கண்டோக்தையா அர்த்த சித்தையாச்ச விஷதம் பிரகாசித்தும் தன்னுடைய கண்டோக்தியா இல்ல அர்த்த சித்தியா சிலதெல்லாம் அந்த அர்த்தத்தா கிடைக்கும் நம்மளுக்கு அவர் கண்டத்தா சொல்றது சிலது அர்த்தாத் நாம்ளா வியாக்கியானங்கள் மூலமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் விஷதம் பிரகாசித்தும் சந்தர்சயன் என்ன இந்த நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துண்டு. லக்ஷண ஹேத்தோ கிரியாயாக இது சத்ரு பிரத்யா சந்தர்சயன்னு இருக்கு. என்ன சந்தர்சயன்னுனாக்க என்னன்னா ஹேத்து அர்த்தத்துல அத அத தரிசனம் பண்றதுக்காக நம்மளுக்கு அதை காமிச்சு கொடுக்கறதுக்காக புராண ரத்னம் நிரம்பித்த சந்தர்சயன் என்ன சந்தர்சனம் பண்றதுக்காக இவாளுக்கெல்லாம் இந்த எட்டு விஷயங்களை எல்லாம் காமிச்சு கொடுக்கணும். அது தவிர அதுக்கு விரோதியான விஷயங்கள் உபலட்சிதமான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கணும்ன்றதுக்காகவே அதையே ஹேத்துவாக வச்சுட்டு இந்த புராண ரத்னத்தை பண்ணாருன்றதுக்காக சத்ரு பிரத்யம் லக்ஷண ஹேத்தோ கிரியாயாகன்ற சூத்திரத்தினால சத்ரு பிரத்யமானது வந்திருக்குன்றதுனால என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க ஹேத்து அர்த்தத்துல அதை காமிச்சு கொடுக்கறதுக்காகவே இந்த புராண ரத்னத்தை பண்ணார்னு சந்தர்சயன்ற சத்ரு பிரத்யத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கணும்ன்ற. சில நிர்வர்த்தம் அப்பே தத்து பிரத்யக்ஷமிவ தரிசித்தம் இது நியாயாத்து தரிசன சப்தா ஔபச்சாரிகா. சில நிர்வர்த்தம் அப்பே தத்து பிரத்யக்ஷமிவ தரிசித்தம் என்னைக்கோ போன சமாச்சாரங்கள் எல்லாம் கூட பிரத்யக்ஷம் மாதிரி காமிக்கிறார் சந்தர்சயன் இருக்கு பாருங்க அது என்னவோ நேர பிரத்யக்ஷமாகவே ஆறா மாதிரியாக விஷயங்களை விசதீகரணம் பண்றது அதுதான் ஆச்சாரியாளுடைய குணங்கள் அதுதான் நம்ம பராசரர் பண்ணிருக்க இந்த விஷ்ணு புராணத்தினுடைய முக்கியமான உத்தேசம் இல்லையா எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கறது போல. சிற நிர்வர்த்தம் அப்பேத்தது பிரத்யக்ஷமிவ தரிசித்தம் எப்போ நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் கூட பிரத்யக்ஷம் மாதிரி காமிக்கிறது. மகாபாரதம் என்ன பண்றது அந்த மகாபாரத யுத்தத்தை அப்பவே இப்பவே நடக்கிற மாதிரி காமிக்கிறது. வாஸ்து சொன்ன மூலத்தை எடுத்து வாஸ்து சொன்ன இப்ப சினிமா படம் எடுத்து காமிக்கச்சே நம்மளுக்கு அப்படி தோன்றது. ஆனா மூலத்தா ஸ்லோகத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு மகாபாரதத்தையோ ஸ்ரீமத் ராமாயணத்தையோ சேவிச்சா என்ன தெரியறது எல்லாம் பிரத்யக்ஷமா பாக்குற மாதிரி தெரியறது. தரிசித்தம் இது நியாயா தர்சனாச்ச ஔபச்சா அதாவது சந்தர்சன்றது வெறும உபலக்ஷணம் என்ன சந்தர்சன் அர்த்தம்னா பிரத்யக்ஷி பிரத்யக்ஷமிவ தரிசித்தம் அவள் பிரத்யக்ஷம் மாதிரி காமிச்சுண்டுன்னு அர்த்தம். ததபிப்பிராயணி சுழியத்தே தஸ்மை மிருதித கஷாயாய தமச பாரம் தரிசயதி பகவான் சனத்குமாரஹா அப்படின்றதாக வச்சனங்கள்லாம் இருக்கு. சோ இன்னும் இதெல்லாம் எடுத்து அடுத்த கிளாஸ்ல இன்னும் விஸ்தாரமா பார்க்கலாம். அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த டைமே வச்சுக்கல கையில பக்கத்துல கடிகாரம் வச்சுக்கல இதுல இருந்தே பார்க்க முடியும் 8 மணி ஆயிட்டு. சோ கரெக்டான டைம் முடிஞ்சிருக்கு கரெக்டான டைம் ஆயிருக்கு அதனால அடுத்த கிளாஸ்ல மேல கவனிக்கலாம். இதோட அடியன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். அடுத்ததுல மறுபடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் அனுப்பிச்சுடுறேன் இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு மொத்தம் அனுப்பிச்சுடுறேன். அனுப்பிச்சுட்டு அத பழசையும் ஒரு தடவை சின்னதா ஒரு மாதிரி ஞாபகப்படுத்திட்டு அந்த கண்டினியூட்டி வேணும்ன்றதுக்காக அதை ஞாபகப்படுத்திட்டு மேல போறேன். ஏதாவது விஸ்தாரமா சொல்லல இன்னைக்குன்னு எனக்கே தோன்றது. இன்னும் விஸ்தாரமா சொல்லணும், நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல அதை எல்லாத்தையும் சேர்த்து விஸ்தாரமா பண்ணிடலாம் என்ன. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளாஸ் வச்சுக்கணும், அது வந்து கைவல்யத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளாஸ் வச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.